அந்தாஸ்வாதிகரணத்துல கடைசி ஸ்லோகம் போன ஸ்லோகத்துல என்ன சொன்னோம், உஷஸ்தர்மஸ்தர் கஹோதர்மஸ்தர் ரெண்டு பேர் ஒரே கேள்வியை கேட்கிறா, சமாதானம் வேற வேறையா சொல்றாரு, அந்த மாதிரி இருக்கிறதுனால வித்தியாபேதம் இருக்குதுமே அப்படின்னா கேள்வி கேட்டா அதுக்கு சமாதானம் அது வேண்டவே வேண்டாம், வித்தியாபேதமே கிடையாது, இதெல்லாம் உபபாதகம் கழிப்பான், அதாவது விளக்கம் அளிக்கணும், விளக்கம் அளிக்கிறதுக்கு போகிறோம் அது இருக்கு. விளக்கம் அளிக்கிறது என்னது அப்படின்னா அந்த சர்வாந்தரத்துக்கு சொல்லணும், சர்வாந்தரத்தம் அப்படின்றதுதான் உபாசிய குணம். இது வந்து எந்தனமானாலே சாச்சிருக்கேன், சர்வாந்தரத்தம் தான் உபாசிய குணம், உபாசிய ஆகாதான் மற்றபடி இது ரெண்டும் உபபாதகம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டே நேர்த்தி. இன்னொன்னு ஒண்ணு சொன்னேன், இந்த மாதிரி அசனாயா பிபாசா திசி தத்துவம், பசி இல்லை தாகம் இல்லை அப்படின்றதெல்லாம் திருமாவளிய சிவபுரண தர்மங்களான அமலத்துடன் ஒரு கோழியோ அதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு, அதுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால இதற்கு எந்த விரோதமும் வரல. ஏன்னா அது எல்லா விஷயங்களும் உண்டாச்சு, எல்லா விஷயங்களையும் அமலத்தன் ஒண்ணு உண்டாது. ஏன்னா சிறுபுரண தர்மம் சத்தத்து ஞானத்தை ஆனந்தத்தோ ஆனந்தத்தோ அவலக்கம், அந்த அவலத்தினுடைய அவர் வெளிப்பாடு தான் இது. அதனால இப்படி சொன்னதுனால வித்யா பேரம் கிடையாது, வித்யா ஐக்கியம் தான் சொல்லி முடிச்சார். உடனே அப்ப கேள்வி யாராருக்கு சொல்றது என்னன்னாக்கா, பாஷ்யத்துல என்ன பண்றது சூத்திரகாரன் சொல்லிட்டார், உபதேசாத்து அப்படின்னு சொல்லிட்டேன் சூத்திரக்கார அந்தரா மூணு சூத்திரத்தை மூணு சூத்திரம் சொல்லிங்க, இந்த மாதிரிதான் சர்ச்சித்தார் சூத்திரக்கார சர்ச்சித்தீர சேடசேத்துவுக்கு உத்தானகர் பதில் சொல்லின்ற அதுதான் இங்க இருக்கு. அதனால உத்தாரகருக்கு உத்தாரகர் பதில் சொல்லிருக்க அதான் கம்பி கொடுத்திருக்க, அதனால அது மாதிரிதான் இதுவும் இந்த கஹோலம் உஷஸ்தர் ரெண்டு பேரும் கேள்வி கேட்கறதுக்கும் ராஜ்யாக்கிய பதில் சொல்றதுக்கும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம சமாதானம் சொன்னோம். அதுக்கு என்ன பதில் சொல்றாருனாக்க, இது வந்து அவ கேட்கிறா கேள்வி கேட்கிறவ இந்த ரெண்டு பேரா இருக்காளே அங்க ஒத்தர் தானே, அங்க சேர்ந்து கேட்கணும் கேள்வி கேட்கலாம் ஒத்தாளர்கள் பதில் சொல்ற, ஆனா இங்க உஷஸ்தரும் கேட்கிற கஹோடரும் கேட்கிற, அதனால பிரஷ்ட பேதம் இருக்கு, அது கூட இதை கொடுக்கலாமே எல்லா பதிலும் ஒன்னா இருந்தா கூட கேள்வி கேட்கிறவா வேற வேறையா இருக்கிறதுனால எப்படி பதில வந்து ஒன்னா ஆக்க முடியும் உங்களால அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாளாம், அவளுக்குள்ள சந்தேகம், அதாவது மந்த பாஷிதம். மந்த பாஷிதம்னாக்க அவளுக்கு புரியல, புரியாததுனால அரை மூலியமா கேள்வி கேட்கிறா, அரை மூலியமா ஞானத்தை வச்சு கேட்கிறா, அதுக்கு பதில் சொல்ற கடைசி சொல்ல பதில் வைக்கிற சுவாமி என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறவர் ஒத்தர், இங்க ரெண்டு பேர் ஒத்தர், அங்க இங்க ரெண்டு பேர், அவ்வளவுதான வேணும். ஒரு இடத்துல ஒத்தர் கேட்கிற சதுக்கு, இங்கேயோ உஷஸ்தரும் கேட்கிற கஹோரன் கேட்கிறேன், ரெண்டு பேர் கேட்டுருவே. அதனால ரெண்டு பேருக்குமே நான் இது பண்றேன். ரெண்டு பேர் கேள்வி கேட்டதுனால இது வித்யா பேதம் தான் அப்படின்னு அவன் கேட்டான். ஒரு பட்சி சந்தேகத்தினால அதுக்கு வாஸ்தவம் தான். தப்பித்தியில ஒரே கேள்வி கேட்கணும், ஒருத்தர் தான். இங்க ரெண்டு பேர் இருந்தாலும் சமாதானத்தை ஒரே சமாதானமாக தான் வைக்கப்படும். பிரம்ம விவேகமான சமாதானம், ஒரே உபாசியம் தான், அதில் பேதமே கிடையாது. அதனால வித்தியாசமாக தான் வச்சுக்கணும். ஏன்னா லோகத்துல உண்டு, அது ஏற்கனவே உதாரணத்துக்கு போனோம், உடனே பண்ணும். ஒரே ஆச்சாரியர், ரெண்டு சிஷ்யர் இருக்கா, அவளுக்கு ஒரே கேள்வியை கேட்கிறா. ஆனா உபதேச வேலை, உபதேச வேலைங்க பதில் சமாதானம் சொல்ற சமயத்துல ரெண்டு பேருக்கும் ரெண்டு அர்த்தத்தையும் சொல்லலாமே. இவருக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம், அவருக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இந்த மாதிரி சொன்னா சரியா அப்படின்னாக்கா சொன்னா சரிதான். ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் பெரிய பெரிய சூக்ம மேதாவிகள், அவளுக்கு புதுசு புதுசா அபூர்வ விஷயங்கள் தோணிண்டே இருக்கு. சிவபிரகாசி ஆச்சாரியரை பத்தி சொல்லுவா, நடாதூர் அம்மாள் கிட்ட நிறைய பேருக்கு அபிஷேகம் பண்ணான். அதுல சுதாதன சூரியர்கள், ஆத்திரேய வம்சத்தவர், ஆசிரி வம்சம், அந்த மகான் வந்து அவரும் காலட்சேபம் பண்ணார். அவர் என்ன பண்ணுவாருன்னாக்கா ஒவ்வொரு காலட்சேபத்தையும் அன்வைச்சவர். நடாதூர் அம்மாள் எப்பப்ப காலட்சேபம் சாத்தியாரோ அப்பப்பெல்லாம் அவர் அன்வைச்சார். அதனால அவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி அவர் எப்ப வந்தாலும் அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்தாரா நடாதூர் அம்மாள். எல்லா சிஷ்யர்களையும் காட்டிடும் நடாதூர் அம்மாள் கிட்ட. நடாதூர் அம்மாளுக்கு சுதோசன சூரியர்கள், சுதப்பிரகாசிக்காச்சாரியர், சிவாஷத்துக்கு சுதப்பிரகாசிக்க பிரதானமான வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை மாதிரி ஒரு சமாதம் அற்புதமான வியாக்கியானம் லோகத்தில் பார்க்கவே முடியாது. உத்தமர் சுவாமி நியாயப்பிரகாசத்துக்கு வியாக்கியானம் எழுதிருக்கார், நீவனம் சார் வியாக்கியானம். அதுல அவர் பூமிக்கு எழுதுறார், முன்னோரை எழுதுறார். முன்னோரை எழுத்து அவர் எழுதுற, நான் வந்து கலட்சேபம் பண்ணேன் கொழியாளர் சுவாமி கிட்ட, அதுக்கப்புறம் சுதப்பிரகாசியோட கலட்சேபம் பண்ணேன். கலட்சேபம் பண்ணிட்டு அப்ப நான் தெரிஞ்சிருந்தேன் வியாக்கியானம் இப்படிதான் இருக்கணும். வியாக்கியானம்னாக்க வியாக்கியானம் இதுதான். வியாக்கியானத்தினுடைய அழகே சுபப்பிரகாசியமாக இருக்கணும். ஏன்னா அது அப்படிப்பட்ட அழகான வியாக்கியானம். காரணம் சொல்லுவாங்க, அதை உத்தமர் சுவாமி இருக்காது. என்ன சார் சுவாமி, அதை நானும் பார்த்துக்கோ பேர் கிடையாது. அப்ப அவர் இருந்த அப்ப இதை எடுத்து எங்கிட்டே காமிச்சாருக்கேன். இவர் சுவாமி என்ன அழகா இருக்கார், வியாக்கியானத்தான் இருக்கார். வியாக்கியானம்னா சுதப்பிரகாசியமாக தான் இருக்கணும். ஐயாவா சுவாமி அடிக்கடி சாத்தியாகணும். நியாயசாஸ்திரத்துல கதாதரனுடைய கிரந்தங்கள், வேதாந்தத்துல ஸ்ரீபாஷ்யம், சுபப்பிரகாசிக்கு சுவாமி எழுதியும் சேர்த்திருக்கிறது. இத எத்தனை வாட்டி சேர்த்தாலும் அழுக்கவே இருக்காது, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்படின்ட்டு சுவாமி சாத்தியாகணும். ஐயாவா சுவாமி அத மாதிரி அந்த சுபப்பிரகாசிக்கு அவ்வளவு ஏற்ற நம்ம சம்பிரதாயம். அந்த சுவாமி என்ன பண்ண, நடாதவர்மாள் இவரை ரொம்ப கௌரவிச்சார். அப்போ சுபப்பிரகாசி கௌரவிக்கிற நம்மளெல்லாம் அவ்வளவு கௌரவிக்கலையே அம்மாள் அப்படின்னு வாழ்க்கை கொஞ்சம் மனசுல சம்பிரம். இவெல்லாம் பேசிக்கிறத பார்த்தோம்னே இவளுக்கு புரிய சம்பந்தம். அந்த சமயத்துல சுபப்பிரகாசியாச்சார் வர வா அப்படின்னு கூப்பிடுறாரு அம்மா. கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறதுக்கு பதில் சுபப்பிரகாசியாச்சார் பதில் சாதிக்கணும். அப்ப அவர் எப்படி கேட்டாரா, தேவரி எந்த காலக்ஷேபத்துல சொன்ன விஷயத்த அறிய விஜாபிக்கட்டும் அப்படின்னாரா. ஒவ்வொரு வாழ்க்கையும் கலக்ஷன் செலுத்த அபூர்வமான அபூர்வமான விஷயங்களை சொல்லிட்டு போவார். சரிங்களா? ஏற ஏற ஒரே மாதிரி சொல்ல மாட்டார். மனித அபூர்வ விஷயங்கள் தான் அதெல்லாம் சொந்த சொந்தமாக சொல்லிட்டே போனார். சிவபிரகாஷ் கேட்டார், கேட்டாரா தேவரில் எந்த திருமணம் பண்றது, எதை நான் சொல்லணும், எந்த சமாதானத்தை சொல்லணும்னு சொல்லிச்சாக்க அதனை அப்படின்னு கேட்டாராம். காரணம் என்னன்னா அவ்வளவு தூரம் சிவபிரகாசிகாச்சாரியருக்கு ஏற்றம் ஒவ்வொன்றத்தையும் மனதில் வாங்கிட்டு அதனால்தான் சுத பிரகாசிகன்னு சுவாமியும் சாக்கியார். இந்த ஆச்சாரிய அம்மா அவர் வந்து காலகாலத்தில் என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியும் கேட்டு கேட்டு நான் எல்லாரையும் மனதில் வச்சிருந்திருக்கேன், அத பிரகாசனம் பண்றேன். அதனால சிவபிரகாசிகன் பேர் அல்லது டீக்காயாம் அப்படின்னு பேர். ரங்கநாதனே வேதவியா சொன்னவருக்கு நான் நமக்கு தேசிகனுக்கு எப்படி வேதாந்த தேசிகர் அப்படின்னு விருது கொடுத்தேரோ அத மாதிரி சிவபிரகாசியாச்சாரியருக்கு வேதவியாசன் கொடுத்தேன். அப்படிப்பட்டவர் பாருங்க, இதுல என்ன அர்த்தம், ஒரே ஆச்சாரியர் பல சிஷ்யர்கள் கல்கேபம் சொல்லச்சு பல சமாதானங்கள் சொல்றார் பல பதிவுக்கு அத்தனையும் சொல்றதுனால கேட்கிறவாளுடைய புத்திய வைசத்தியம் அதிகமாகும். அதனாலதான் சிவபிரகாசியன ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அர்த்தம் சொல்லச்சு எத்வா எத்வா அதவா அப்படின்னா கூட ரெண்டு மூணு அர்த்தம் சாய்ப்பார். அவ்வளோ அபூர்வமான விஷயங்கள் இதுதான். ஒரு ஆச்சாரியர் சொல்றதும் சிஷ்யர்கள் கிரகிக்கிறதே பிரதாக்கணும். சொல்லச்ச ஒரே விஷயத்துக்கு ரெண்டு மூணு சமாதானம் சொல்லலாம். அதனால இதை கேள்வி கேட்டுட்டேன், யாரு உஷஸ்தர ஒரு கேள்வி கேட்டேன், கஹோனனுக்கு அதே கேள்வி கேட்கிறேன், ஒரே கேள்வி தான். ஆனால் சமாதானமும் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் போனோம்னு அழகழகா புது புது விஷயங்களை பார்க்கிறேன். ராஜாச்சர் அப்படி சொன்னதுனால என்ன எடுத்து ஒரே ஆச்சாரியன் ரெண்டு சிஷ்யர்கள் ஒரே கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு சமாதானம் ரெண்டு சமாதானம் என ஏற்கனவே விசாரிச்சிருக்கேன். சிஷ்யாவுடைய புத்தி வைசத்தியம் அவர்கள் என்ன வரணுன்றதுக்கோசரம் இவா இது மாதிரி பதில்தான் அழகா சொல்லி கொடுப்பார். யாருக்கு எந்த பதில் ஆட்டமா இருக்கோ அதன் என்ன எடுத்துக்கிட்டனே, அல்லது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டனே, அல்லது ரெண்டுத்தையும் சமமயப்படுத்தட்டும், அப்படி எல்லாத்தையும் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லுவாது. இது அப்படி சொல்றதுனால என்ன அர்த்தம், ரெண்டு சிஷ்யா ஒரே கேள்வியை கேட்டாக்க அப்ப ரெண்டு சமாதானம் சொல்லிட்டார். ரெண்டு சமாதானத்தினால இவளுக்கு என்ன ஆகும்னாக்கா ஞானமானது நல்ல விரிவடையும், நல்ல விசாசம் அடையும். ரெண்டுத்தையும் அனுமன் பண்ணணும். நம்ம ஆச்சாரியர் ரெண்டு சமாதானம் சொல்லிருக்கார். அந்த ரெண்டுத்தையும் நாம சொல்லணும், ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு தோணும். இப்படிதான் சொல்லணும். ஏன்னா நாங்கெல்லாம் விஷயம் சொல்ற விஷயம் சொல்லச்சேன் நிறைய கேள்வி கேட்டாகும். பெரிய பெரிய ஆச்சாரியெல்லாம் இப்பெல்லாம் நாங்களாம் ஏதோ கேட்கிறோம். தேவநாதர் கேட்கிறார், கருணாகர் ஆச்சார் சுவாமி அவெல்லாம் கேட்பா, அரியன் கூட மட ஏதோ கேட்கின்றேன். மற்றபடி அப்பெல்லாம் வரதாச்சார் சுவாமி இருந்த சொல்றார், என்னச்சார் சுவாமி கேப்பாண்டியார் சுவாமி கலைக்கட்டு சுவாமி கடன் தேவநாதர் எத்தனையோ மகான்கள் எல்லாரும் உட்காந்து பிடிச்சி வாட்டி எடுப்பார். 2013 கருணாகர் உள்ளூர் சபா அம்மா சபை நடத்த அவர் அரியன் பேர் கொண்டிருக்கேன். ஆனந்தமான காலம் அது. திருக்காரண சுவாமி, வரதாச்சார சுவாமி, சிவசங்கராச்சார சுவாமி, எஜன் சுவாமி, மன்னாவரி சுவாமி, கருணாகராச்சார சுவாமி, தேவநாதாச்சார சுவாமி, ஒன்னா கிட்டத்தட்ட 8-9 மகாபக்தியர்கள். அரியன் அன்றைக்கும் சின்ன பையன் தான், இன்னைக்கும் சின்ன பையன் தான், வயசே எடுத்து அப்பாடு என் விஷயம் விஜயாபிச்சேன். 8 பேர் முடித்து இப்படி அப்படி அப்படி எப்படி என மடங்கினான், ஆனந்தமா இருந்தது. நம்ம அரியனை சென்றதெல்லாம் விஷயம் சொல்லிட்டேன், சந்தோஷப்பட்டு அனுபவித்தான். எல்லாரும் இந்த மாதிரிதான் ஏன்னா நாலு சமாதானம் சொல்லுவா அப்படிதான். அவன் அப்படியும் சொன்னார், இதான் கிரமம். இங்கேயும் உஷஸ்தரம் கஹோடரம் ராஜ்யம் கிடைக்கணும்னு கேட்டுட்டார், ரெண்டு சமாதானம் சொல்லிட்டு. அதனால ரெண்டு பேருக்கு அது சாதாரணம் சமாதானம், ரெண்டு பேரும் இருக்கணும். ஏன்னா அவர் கேட்டார், பெரும் கேட்டார், அவர் ரெண்டு பேரும் சமாதானம் என்ன, ரெண்டுத்தையும் சமமே படிக்கணும், அதையும் இதையும் ஒன்னா சேர்த்து இவா விளக்கத்தை எடுத்துக்கணும், அப்பதான் அனுசந்தானம் பண்ண முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, இந்த இடத்துல யாஜ்ஞவல்க்கியர் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கார், இவா எல்லாம் பிரம்மச்சாரிகள் சிஷ்யஸ்தானத்தில் இருக்கா, அவ கேள்வி கேட்டு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறா, தெரிஞ்சுட்டு ஒரு பிரம்மத்துவம் வச்சுக்கிறா, அந்த மாதிரி அனுபவித்த ரெண்டு பேருமே அவ்வளவு விசேஷம் தெரியும். அது காரணம் பிரம்மச்சரியம் தான். ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கா, ரெண்டு பேரும் ஒன்னா கேள்வி கேட்கிறா, ரெண்டு பேருக்கும் பிரதிநிதி இருக்க, ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு மாதிரி பிரதிநிதி இருக்க, ரெண்டும் அவிருத்தமானது இல்லை. 21 இல்லையே ஒருத்தருங்க சொன்ன சர்வ பிராண ஹேதித்வம் அப்படின்றது ஒருத்தர் சமாதானம், இன்னொருத்தருக்கு அசனாயாத்திரம், ரெண்டு பேருக்கும் சாதாரணமான சமாதானம் அவன் தான் உனக்கு சர்வாந்தரன், அதே ரெண்டு பேருக்கும் உபாசிய ஆச்சாரம் அவன்தான். அதனால இதுல விருப்பம் இல்லை, யார் விரோதம் என்பதுன்னு கேட்டு கேட்கலாம், அது விரோதம் இல்லையே. அதனால இது வந்து லோகதத்துவமான விஷயம், இது லோகதத்துவமான விஷயம். இது சத்தியத்தில ஒத்தர் கேட்டேன், அதையும் பாருங்கோ உபக்கிரமம் உபசம்ஹாரம் ரெண்டுத்தையும் ஒன்னா பார்த்துக்கணும், ஆரம்பம் முடிவு ரெண்டும் ஒன்னா இருக்கு, அதனால ஒரே வித்தி தான். 10 கேள்வி கேட்டேன், 9 வாட்டி கேட்கிறேன், அதை கேட்டு 9 வாட்டி கேட்கணும், ஒன்பது வாட்டிக்கும் 9 சமாதானம் சொல்ற கேட்கிறவன் இந்த ஒத்தன், இந்த ரெண்டு பேர் அவர்தான் வித்தியாசம், மற்றபடி ஒரே பணதேவத்தை தான், விசேஷம் ஒண்ணுதான். இங்கேயும் பிரம்மந்தான் சர்வாந்தரம், பிரம்மந்தான் சர்வாந்தரமா இருக்கு, சர்வாந்தரியான் இருக்கு. அதனால உஷஸ்வர் என்ன கேட்டாரோ, அது மாதிரி கஹவளர் என்ன கேட்டாரோ, பரஸ்பரம் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுலையும் ஒன்னா சேர்த்துக்கணும். அவர் சொன்ன உபபாதனம், அவருக்கு சொன்ன உபபாதனம், இவருக்கு சொன்ன உபபாதனம், ரெண்டு பேரும் ஒன்னத்தையும் ரெண்டுத்தையும் சங்கமனம் பண்ணணும், சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை வந்து சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கணும், அப்படி பண்ணினாதான் அர்த்தம் வரும். ஏக பிரம்மவதாச்சாராஹ மிதஸ்த பிரம்மச்சாரினா அப்படின்னு வாக்கியமாகும். என்ன அர்த்தம், ஏக பிரம்மவதாச்சாரம், அதான் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியால என்னண்டு ஒரே ஆச்சாரியருக்க விஷயங்களை கேட்டுக்கிறார். இப்போ ஒரு விஷயம் பார்ப்போம், கார்ஜி கேட்ட, உத்தாலகர் கேட்கிற, கஹோலர் கேட்கிற, உஷஸ்தர் கேட்கிற, ஆர்த்தபாகர் கேட்கிற, அந்த மாதிரி எத்தனையோ பேர் கேள்வி கேட்கிறார், அத்தனை பேருக்கும் சமாதானம் சொல்லிட்டு அதுல நீதி எல்லாம் ரோடையும் ஒன்றும் சொல்லவே இல்லை. ராகி பிரச்சனை வேற, உத்தானகத்துல அந்தரியாமி பிராமணம் வேற, மைத்ரேய பிராமணம் வேற, ஆர்த்தபாக பிரச்சனை வேற, இந்த கேள்வி வேற, அவளோட ஒன்னா சொல்லல, ஏன்னா ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சுதான் பிரம்மச்சாரியா சொல்றது. அதனால ஒரே வித்தியா, ஒரே வித்தியா போயிடுது, அதை அப்படி ஏகிரிச்சுக்கணும். ஆனா ஏக பிரம்மத்தாச்சாரம் பிரம்மச்சாரி தானோ, இதா பரஸ்பரம் சப்ரம்மச்சாரிகளா இருக்கா, சப்ரம்மச்சாரிகள் நீங்களே இருக்கீங்களோ, சில சமயத்துல அதே சந்தேகம் கேட்பீங்களோ, ஒரு சந்தேகம் இல்லை, ஒரு தெளிவு அவ்வளவுதான், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான், தெரிஞ்ச விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்தி கேட்டுக்கிறீங்களோ அவ்வளவுதானே. அத இப்ப ஒருத்தர் கேட்டாக்க உங்க அத்தனை பேருக்கு அது போறதோ இல்லையோ, அது மாதிரி ஒரே கேள்வி நீங்க ரெண்டு பேர் இன்னொரு ஆடு சாட்சிய இது புரியலன்னாக்க அறியது தெரிஞ்ச ரெண்டு பேர் அவரு சொல்லலாம், எது ஞாபகம் வச்சு சொல்லலாம், அப்படி சொன்னாக்கா இன்னும் நல்லா மனசுல பதியினேன். இதுதான் பிரம்மச்சாரிகளுடைய பேர், ஏகபிரம்ம விசாரணாக மிதாக சத்பிரம்மச்சாரியாக வாக்கியம். அதனால ஒரே கேள்வி ரெண்டு கேள்வி கேட்கிறவா, ஆனால் யார்த்திக தர்மங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒரு இடத்துல பிராணீன பிராணித்துவம் அசனாயாதி அதீதத்துவம் இவைகள்லாம் பிரம்மாவது சர்வ விலட்சணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பிராணம் இருக்கு, நமக்கு பிராணனை காட்டிலும் ஜீவன விலட்சணமானது, ஜீவனை காட்டிலும் இயந்திரமான விலட்சணமானது, அவ்வளவுதானே. அது சொல்லிருக்கிறது. அதனால இதற்கு வகம் இல்லை. ஆகவே இந்த வியாவர்த்திக தர்மங்கள்லாம் இருக்கு, இதுல சர்வாந்தரத்துவம் தான் உபாசியம். அதை உபாசிக்கணும்னாக்கா அந்த பிரம்மை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுல அபராயாதி சீதத்துவம் ஒருத்தருக்கு பேசுங்க, இன்னொருத்தருக்கு சர்வப்ராணமகேதத்துவம் அவர் நன்றி கொடுத்த. இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு பார்த்தோம்னாக்கா இவைகளை காற்றிலும் வேறுபட்டவன் யாரா இருக்கு? நான் தான் பிராணம் சுவாசிக்கிறேன், நான் இருக்கவே தான் இந்த உடம்பு வளர்த்து. ஆனால் அதுக்கும் மூலபூதன் இந்திரமா, அவன் இல்லை என்னாக்கா திருநாள் நசலத்தி. அதனால அது சொல்றது, அது சொல்றதுன்னு அர்த்தம். அதனால அந்த அர்த்தம் இங்க சொல்லப்படுறது. ஆகவே இந்த ரெண்டு பேரும் ஒத்தர கொத்த அர்த்தத்தை இது புரிஞ்சிக்கணும், சமநிலைப்படுத்திக்கணும். அவருக்கு சொன்னதை இவரை ஏற்றுக்கணும், இவருக்கு சொன்னதை அவரை ஏற்றுக்கணும். ரெண்டு சமாதானத்தையும் ஒன்னா வச்சுட்டு பிரம்மத்தை சர்வலட்சணமான பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு சர்வாந்தன் இந்திரமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம், இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம். சொன்ன விஷயங்களையே உத்தோகத்தினால இந்த சோகத்துல சுத்தமான விஷயத்துதான் அதை நான் இன்னைக்கு தான் சொல்லிருக்கேன். பாருங்கோ சத்யாயாம் விசேஷம் பிரகடயதி பராம் தேவதாமேவம் உஷஸ்த கஹோல ஸ்ருதமபி சம்ஸ்ருதம் சங்கலைய வியாயேதாம் பிரம்ம சர்வாந்தரமிதி பகவதே சத்ரசப்ரம்மச்சரியம். சத்யத்யாயாம் சத்யத்யேட பிரஸ்னபேதாம் சாரா ஒத்தனை கேள்வி கேட்கிறார். கேள்வியை வச்சு கேள்வி அதுக்கு சமாதானம். அதான் முதல்ல பரதேசன் வந்துருச்சு. என்ன பரதேசன் வந்துருக்கு? அகம் த அகம் இவா சித்ரோ தேவதாக அகம் ஆரம்பிச்சுட்டு அந்த பரதேசத்தை அப்படின்னு அந்த பரதேசத்தையே ஆரம்பிச்சு இந்த சத்யத்யா இதான் உபக்கரணம். கடந்த முடிச்சிருக்க ஐந்துதாத்மிகம் சத்தம் சத்யம் ச ஆத்மா சத்தமதி கேட்டோ அப்படின்னு சொல்லி கொடுக்குற உத்தாரகர். ஆரம்பமும் முடிவும் ஒரே மாறி இருக்கு. பரதேவதை ஆரம்பிச்சு இந்த பரதேவதை தான் உனக்கு ஆத்மா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஆத்மா, அதனால தத்தமசி அவன் நமக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கிறான், நாமெல்லாம் எந்தனவானுக்கு சரீரமா இருப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. அதனால வித்தியை கற்று வித்திய ரெண்டும் ஒண்ணுதான். காவலர் கேட்டதும் அவருக்கு சமாதானம், விஷஸ்தர் கேட்டதும் அவருக்கு சம சமாதானம். ரெண்டுமே வித்தியை கற்று வித்யா ஒரு வித்திய தான் இது அப்படின்னு ஆரம்பிச்சோம்னாக்கா எதா சத்யத்யாயம் ஆறாவது பிரபாரகம் சந்தோஷம் அதுல சத்யத்தையில பிரச்சனை மேதான சார பிரச்சனை மேதம் மூணு வாட்டி ஒரே கேள்வி கேட்டாலும் பதில் மாத்திரம் பிரதிவஜனம் பிரதிவஜனபிதா பராம் தேவதாம் விசேஷம் பிரகடதி. அந்த கேள்வியினுடைய பதில் இருக்கு, அந்த பதிலானது பரதேவதையாக தான் விசேஷமா சொல்லப்படும். எல்லாருக்கும் சொல்லப்பட்ட எல்லாருக்கும் சொல்லப்பட்ட அந்த பதினேழு அத்தனையுமே பெருமாள் தான் பதினேழு. அதுதான் விசேஷமா இருக்கு. மீது எல்லாமே வெந்தனமானுக்கு விசேஷமாக இருக்கின்றன. அப்ஜெக்டிவ் சொல்றாரு அது. அதனால் பலாம் தேவதாம் விசேஷம் பிரகடித்து பரதேவதையெல்லாம் விசேஷமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் தேவம் அவ்வாறே அத்தோ இந்த இடத்துல கூட இங்க சர்வாந்தரம் பிரம்ம அப்படின்னா நம்ம அர்த்தம் நினைக்கணும். தகவல பிரச்சனத்திலையும் உலக பிரச்சனத்திலையும் சமாதானம் இருக்கு. அதுல கூட சர்வாந்தரம் பிரம்ம அதனால பரஸ்பர ஆக்காரம் மீது எல்லாம் உபாதன ஆக்காரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா தேன இவ்வாறு இந்த மாதிரி சொல்லிட்டு ரெண்டும் ஒரே இருக்கிய ஒரே கேள்வி பதில் மாத்திரம் வேற வேற உபாசி ஆதாரமும் சர்வாந்தரத்துவம் பகவான் சர்வாந்தரியாமி அவனே ஆத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் நினைக்கிறான். அதுதான் உபாசி ஆகாரம். அதுல அப்படி கேன உத்த உபபாதனை இந்த மாதிரி கலோல இருக்க ஒரு பதில் உஷத்தருக்கு ஒரு பதில் அப்படி சொன்னதுனால உஷஸ்தர் என்ன பண்ணணுமா உஷஸ்தர கஹோல சொல்ல மாட்டேன். கஹோலருக்கு கஹோலரால எது பதிலுக்கு கேட்கப்பட்டது கஹோலர் கேட்டேன் அதுக்கு யாஜ்யாவுக்கு சமாதானம் சொல்றேன். அந்த சமாதானத்தை இவர் எடுத்துக்கணும். உஷஸ்தர் கஹோலரால் சொல்லப்பட்டது அவரை கிரகிச்சுக்கணும் தனக்கு சேர்த்துக்கணும். தனக்கு சொன்ன சமாதானத்தையும் எடுத்து சகோதரன் சொன்னதையும் பேசிக்கணும். அதே மாதிரி சகோதரம் தத்துவம் சொல்றோம் உஷஸ்தருக்கு பதில் சொன்னோம் இல்லையோ அத்தை ஏன் கிரகிச்சுக்கணும். சங்கர ஐய பரஸ்பரம் ரெண்டு ரிஷிகள் ரெண்டு ரிஷிகள் என்ன பண்ணணும் அவருக்கு சொன்னதை ஏன் கிரகிச்சுக்கணும் இவருக்கு சொன்னதை அவர் கிரகிச்சுக்கணும். அந்த மாதிரி தான் சம்ஸ்கிருதம் சங்கர ஐய ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் மிஸ்ரீகள் சேர்த்துக்கணும். அவருக்கு சொன்னதையும் அவர் கவலருக்கு சொன்னதை தனக்கு சொன்னதோட சேர்த்துக்கணும். உஷஸ்தருக்கு சொன்னதை கவலர் தனக்கு சொன்னதோட சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்துண்டு இந்த ரெண்டுத்தோட கூறினவன் சர்வான் தெரியாமையான எனக்கு ஆத்மா வாழ்க்கிறான் அவனே எங்க உபாசியன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்படியாக இந்த மாதிரி சர்வாந்தரத்துவமான சிஷ்டன் வெந்தனமான அர்த்தம் பண்ணிக்கணும். இத மாதிரி தான் இந்த பிரம்மத்தை உபாசிக்கணும். எப்படி சொன்னாதான் உபாசனமே சரியா வரும். இல்லாத போனா விபரீதம் வந்துடும் விபரீதம் வந்துடும். ஏன் அப்படின்னாக்கா மொத்தத்துல ஏற்கனவே சொல்றோம் குணம் அங்க வித்யா ஐக்கியம் சொல்லிட்டாக்கா அப்போ குண உபசம்பாரம் பண்ணிக்கலாம். வித்யா பேதம் சொல்லிட்டாக்கா உபசம்பாரம் பண்ணி விகல்பம் பண்ணிக்கணும். விகல்பம் பண்ணிருந்தா தோஷம். அதனால கல்யாண குணங்களை இதில் நிறைய சேர்த்து படிக்கலாம். அது விசேஷமானது. அதுதான் இந்த முக்கியம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தத்த சப்ரம்மச்சரியம் பலவர் இதுக்கு என்ன பலவதுன்னாக்கா ரெண்டு பேரும் சப் பிரம்மச்சாரியில இருக்கா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கா ஒன்னா சேர்ந்து கேள்வி கேட்கிறார். ஒன்னா சேர்ந்து கேள்வி கேட்டுட்டு அவ ரெண்டு பேருக்கும் சொன்ன சமாதானத்தை ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்கனாக்கா அவருக்கு அதை அனுப்புவனம் தரும் நல்ல மனசுல பதியும் நல்ல மனசுல பதியும். இதோட ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பத்தர் கேள்வி கேட்கிறார் பத்தர் ஆலோசனம் பண்றார் ஒருத்தர் கேள்வி கேட்டு மீதி ஒன்பது பேரும் அந்த கேள்வியை நல்லா கேட்டுக்கணும். ஆச்சாரிய பதில் சொன்னா அதையும் நல்லா கேட்டுக்கணும். அப்பதான் ஞானம் நல்லா வரும். அவன் தானே கேட்கிறான் அவன் கேட்கும் போட்டான் நான் கேள்வி கேட்கிறேன் அதையும் நினைச்சு கூடாது. அதான் அவன் கேட்ட கேள்வி என்ன பதில் சொல்லிட்டான் அப்படின்னு நினைச்சு கூடாது. காரணம் என்னன்னா அவர் கேள்வி கேட்டாலும் இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் கேட்கிறார் பதில் ஒருத்தர் சொல்றாரு ஆச்சாரியர் எனக்கு தெரியும் சொல்லக்கூடாது என்ன நமக்கு தெரியாத பதிலையும் ஆச்சாரியர் சாய்ச்சார், அபூர்வ விஷயங்களும் சாய்ச்சலாம், நமக்கு குறைவா தெரியும், ஆச்சாரியருக்கோ அதிகமா தெரியும். அதனால அவர் நிறைய சமாதானம் சாய்ச்சார். எத்தனையோ சபையில கேள்வி வந்திருக்கு, கேள்வி வந்திருக்கு, அடியனுக்கே சந்தேகம் வந்து என்ன விஷயத்தான கேள்வி கேட்டார், அடியனுக்கு புரியல, அடியன் கேட்டேன் தெரியல சமாதானம் சொல்லிட்டார். அப்புறம் அரையன் சந்தேகம் வந்து கேள்வி கேட்டேன், இது புரியுது, இது ஏன் இது அர்த்தம் ஆகல, எப்படின்னு தெரியலையான்னு விதமான சமாதானம் கேட்டேன். சபையில போறது இதுதான், ஏன்னா நம்மளால ஒரு கேள்விய ஒரு பதில் தான் சொல்றதுக்கே கஷ்டம், ஒரு கேள்விக்கு ஒரு சமாதானம் சொல்றதே கஷ்டம். ஆனால் ஆச்சாரியால் ஒன்றுத்துக்கு நாலா சமாதானம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாய்ச்சிருக்கீங்க சம்பந்தம் இல்லை, இந்த அதிகாரம் அது உபயோகிறது கேள்வி கேள்வி, அதுக்கெல்லாம் சமாதானம் சாய்ச்சிருக்கேன். அதனால அபூர்வமான விஷயங்களை ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி சொல்லிக் கொடுக்கறதுனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவ சொல்றத அபூர்வ விஷயங்கள் எல்லாம் நல்லா கிரகிச்சுக்கணும். அதுதான் பிரம்மச்சாரியா இருக்கிறதுடைய பலன், அதுவும் சத்ரம்மச்சாரியா இருக்கிறது. ஆச்சாரியர்கிட்ட பத்து கேள்வி கேட்டாலும் ஒவ்வொன்றத்துக்கும் எவ்வளவோ சமாதானம் வரும், அதை கேட்டுக்கிறது ஒரு விசேஷம். அதே மாதிரியாக நம்ம சிஷ்யெல்லாம் ஒன்னா சேர்ந்து சிந்தனை பண்ணணும், சிந்தனை பண்ணணும். இப்ப நான் பேருந்து முகமதுகளை சொன்னிட்டேன், அவர் ஒரு விஷயம் சொன்னார், அதே நான் திருவாசகம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா ஒரு விஷயம் வச்சுட்டேன், யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு காலக்ஷேபம் அகத்து நாளைக்கு காலக்ஷேபம் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் அதெல்லாம் சொல்லணும், அப்படியே ஒத்துக்க மாட்டேன், எல்லாரும் சொன்னாதான் நான் ஒத்துப்பேன். இது சுவாமி அப்படிதான் பண்ணேன், ஐயாவா சுவாமி காலக்ஷேபம் பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் வரைச்ச வயசா இருக்கு சுவாமிக்கு தொண்ணூத்தி வருஷமே சொல்றோம். அதனால எங்களை கேள்வி கேட்கிறேன். அதே அந்த காலத்துல கேள்வி கேட்டா பதில் சொல்றேன்னாக்கா காலம் சாய்க்க மாட்டேன் சுவாமி, உனக்குதான் பதில் வரவே, நம்ம பதில பாத்துங்களா, நாளைக்கு சமாதானம் சொன்னாத்தான் நான் உனக்கு பதில் சொல்வேன் அப்படின்னு பாய்ச்சிட்டு போயிடறேன். அந்த மாதிரி சொன்னாத்தான் ஒரு சிஷ்யர் என்ன அழகழகான பத்தி வச்சிருக்கா போன தெரியுறா, முதல்ல ஆச்சாரியர் கலகம் சாய்ச்சிருக்க சிஷ்யர்களை கேட்டுக்கிறார், அப்புறம் சிஷ்யாலாம் சந்தேகம் வந்து கேட்கிறார், ஒவ்வொருத்தரும் ஒரு சந்தேகம் கேட்டார், அல்லது ஒரே சந்தேகத்தை ரெண்டு பேர் கேட்கலாம், எல்லாத்துக்கும் ஆச்சாரிய சமாதானம் சாய்க்கிறார். அதை அத்தனையும் கேட்டு அவகாசம் கிடைக்கிட்ட அதை சிந்தனை பண்ணணும், ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டியாக சிந்தனை பண்ணணும், அந்த மாதிரி சிந்தனை பண்ணிடணும். அப்போ நாலு பேர் சிஷ்யா ஒன்னா சேர்ந்து பண்ணிச்சு, ஒவ்வொருத்தரும் ஆச்சாரியார்த்தை என்னென்ன கேட்டுட்டோம், எல்லாம் ஞாபகம் கேட்டுக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் தனக்கு ஞாபகம் சொல்லுவா, அப்படி சொன்னாக்க மனசுல நல்லா பதியும், மனசுல அற்புதமா பதியும். அதனால அது ஒண்ணு, அதன் பிறகு அடுத்த நாள் காலத்தை பயிச்சுட்டே நேற்று நான் சொன்னோட சொல்லு அப்படின்னு சுவாமி கேட்டார். அப்ப நம்ம சமாதானம் சொல்லணும், சமாதானம் சொல்லத்தேன் சுவாமி தெரிஞ்சு கொடுத்த சொல்ல தெரியும் அனுப்பிச்சுடுவார், என்ன தெரிஞ்சுங்களா அப்புறம் அப்படின்ட்டு. அடுத்தது ஒண்ணு இருக்கு, சிஷ்யாளுக்குள்ளேயே இவர் இவ்வளவுதான் இந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கார், நமக்கு தெரியாதுன்னு சொன்னார், நமக்கு தெரிஞ்சது அவர் சொல்லல, அதை நாம சொல்லச்சே சொல்லணும், அப்படி சொல்லணும் ஒருத்தருக்கு, அப்படி சொல்லச்சே வேற எத்தனை வாட்டி பறந்தோம், கேட்கறா சொல்றா சிந்தனை பண்றா, எத்தனை வாட்டி மனதில் பத்தியாது, இதுதான் சத்திரம்ம தெரியும். சமுதாயிகள் சேர்ந்து வாசிக்கணும், ஒருத்தன் சொந்த சொல்றதை காட்டணும், நாலு பேர் சேர்ந்து சொந்த சொல்லுண்டாக்கா என்ன மனசுல தெரியும், பேசக்கூடாது திருவம் சொல்லணும். அந்த மாதிரி வாசிக்க தேவனும் நாலு பேர் சேர்ந்து வாசிக்கணும், அந்த மாதிரி வாசித்தாதான் மனசுல நன்னன் நிலப்பட்டு வரும். ஆகவே இதுதான் சப் பிரம்மச்சரியம், இதுதான் பலவது பிரம்மச்சரியமா இருக்கிறதுனால இது பலவற்றாக்கு சேர்ந்து வாசிக்கிறார், சேர்ந்து ஆசித்ததுனால இவாளுக்கு நம்ம மனசுல பதிஞ்சிடும். அதுதான் உபாதனம். ஒரே கேள்விக்கு ரெண்டு பதில், நாலு பதில், அல்லது 12 கேள்வி கேட்கலாம், ஒரே பதில் சார். அதுவும் உண்டு. ஒரே 12 கேள்வி, 12 ஒரே கேள்வி கேட்கலாம். 12 பேர் பழகத்தரா ஒரு கேள்வி கேட்பார், அதுக்கு ஒரே சமாதானம் சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுடலாம். அதுவும் இருக்கு பாஷ்ய அறிவில், எல்லாமே அத்தை கொண்டு பார்க்கணும். அதனால எந்த விருத்தமும் விரோதமும் இதுல இல்லை. கஹோட பிரசத்திரியோ உடத்த பிரசத்திரியோ ரெண்டு பேருக்கு சொன்ன சமாதானம் இருக்கிறோம், எதுலையுமே பேரம் இல்லை, ஒண்ணுமே இல்லாததுனால அதை அப்படியே கிரீச்சிண்டு பிரம்மச்சாரிகளா பிறகு ஞானத்தை நல்லா வாங்கிட்டு உபகாரம் பண்ணணும். இதுதான் கணம். இவா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எப்படி இதை வாசிக்கணும், ஆச்சாரியர்கிட்ட எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நமக்கு இவா எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் சூத்திரக்காரர் இந்த மூலமா தெரிஞ்சுக்கோங்க. பிரம்மச்சாரிகளா ரொம்ப ஒத்தர குத்தர சந்தேகம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா அட்டகாசமும் அமையும். அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனால இதுதான் பதில். சத்தம் தெரியும் அப்படின்ற இந்த சோகத்துல அதனால பதிக்கிறார். இப்போ இந்த சோகத்தை தெரிவிக்கிறோம். சத்வித்யாயாந்யராஹி பிரதிவச்சனபிதா பிரஸ்னபேதானுசாராத் வித்யைகத்வே விசேஷ்யம் பிரகடயதி பரம் வேதாமேவ மத்ரம் அதிகரணத்துல மூணு சூத்திரங்கள், அந்த மூணு சூத்திரங்களையும் சொல்லலாம். மூணு சூத்திரங்களுடைய அர்த்தத்தை முதல் சூத்திரம் ஒருபக்ஷி அந்த முதல் கண்டம் வேத அனுபவத்தில் அது வரையும் ஒருபக்ஷம் அந்தரா பூத கிராம அந்நதா வேதானுபவத்தில் அப்படின்றாவ. ஏன் அப்படின்னாக்கா சர்வா இப்போ பிராணாதி இது வந்து அன்னைக்கே சொன்னோம், சர்வாந்தரத்துவன்றது இந்த முதல் கட்டில இந்த சூத்திர முதல் சூத்திரத்துல என்ன பண்றாருனாக்கா இதை சொல்லி கொடுக்குற ஜீவன் பரமாத்மா அப்படின்னு தேவத்தை வச்சுட்டு இதை சொல்லி கொடுக்குற ஜீவன் பரமாத்மா. ஜீவன் என்ன அப்படின்னாக்கா இதுதான் வந்து அந்தரா யா ஆத்மா சர்வாந்தரா அப்படின்னுட்டு உஷஸ்த பிரஸ்னத்துக்கு பதில் சொல்லச்சே அந்தரான்னு அதான் உஷஸ்த பிரஸ்னத்தை சொல்ல சர்வாந்தரான்னு அர்த்தம். யா ஆத்மா சர்வாந்தரான்னு சொல்லப்பட்டது அவன் யார் அப்படின்னாக்கா உஷஸ்த பிரஸ்னத்துக்கு பதில் பூத கிராமம் சுவாத்மாகம் பிரத்யேகாத்மாகம். பூத கிராமம் வந்து என்ன அர்த்தம், இந்த உடம்பு இந்திரியங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கக்கூடிய சேதம் அப்படின்னு அர்த்தம். கிராமம் வந்து சமுதாயம் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அவன் யாரு, ஜீவாத்மா. ஜீவாத்மா அந்த ஜீவன் இங்க சூரபக்ஷி சூரபிரதம் சொல்லணும் ஒரு இடத்துல இந்த மாதிரி இன்னொரு இடத்துல அசனாயாத்திய சீதத்துவம். அசனாயாத்திய சீதத்துவன்றது பரபிரம்மத்துக்கே உரிய குணம். ஆனால் பிராணித்துவம் சுவாசிக்கிறது சுவாசிக்கிறதெல்லாம் நமக்கு இருக்கே நம்ம ஜீவனத்துல இருக்கிறது. அதனால இங்க இருக்கிற தேகம் இந்திரியம் பிராணம் மனசு இவைகள் எல்லாம் புத்தி இதையெல்லாம் காட்டிலும் விலட்சணமானவங்க ஜீவாத்மா புறப்படுறாங்க. முதல் பதில் சர்வாந்தரத்தை யாருக்கு சொல்லப்படுது? போதத்ராமக்கா வேத அனுபவத்தி வேதம் என்னது அப்படின்னா பதில் சமாதானம். பதில் வந்து இதுவா இருக்கு, வேற வழியா இருக்கு. ஒரு இடத்துல ஜீவனுக்கு, இன்னொரு இடத்துல பரமாத்மாவுக்கு. அதனால அதிதி தோன்றது பரமாத்ம சம்பந்தம், பரம பிராண ஏது தோன்றது ஜீவாத்ம சம்பந்தம். அந்த பேதம் இல்லைன்னா வேத அனுபவத்தி வேதமே புரிஞ்சாலே எதிரோஜன பேதம் புரிஞ்சாது. ஜீவனுக்கு ஒருத்தன் ஜீவனுக்கு ஒரு இடத்துல பரமாத்மாவுக்கு ஒரு இடத்துல சொல்லச்ச அப்ப உபாசியம் மாதிரி என்னமா படிச்சு பரமாத்மா ஒரு இடத்துல உபாசியம், இன்னொரு இடத்துல ஜீவாத்மா சொன்னோம்னாக்கா அது விரோதமா போயிடுச்சு. வேதம் அந்த வேதமானது ஒரே விஷயம் சொன்னாக்கா விரோதம் கிடக்கும், அதனால வேதமானது பொருந்தாது. அப்போ ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்லணும், ஆனா ஒன்னா இல்லையே. இன்னொரு இடத்துல இது அப்படின்னு கேட்டாக்கா அதனால குறிச்சா பேதம் மாறுக்குது அப்படின்னாக்கா சரி என்ன கிடையாது அது தப்பு, இது ஏன் அது பொருந்தாது, அது தவறானது. ஏன் அப்படின்னா உபதேசம், உபதேசம் ஏன்னா அங்க வந்து இந்த உபதேசம் என்ன உபதேசம், அவர் உபதேசிக்கிறார் யாரு வித்தாளகர் சேடு கேட்டார் என்ன சொல்ற இந்த சர்வாந்தரத்தோடு நடக்கு சர்வாந்தரம் அது பரமாத்மாவுக்கே உரிய தர்மம். ஆத்மா இருக்கு ஆத்மாந்தர அப்படின்னா இருக்கு. அதனால இந்த இடத்துல சர்வாந்தரமா இருக்கக்கூடிய நான் தான் இன்னொன்னு அந்யோ அதோ அந்நது ஆத்மம் இந்த பரமாத்மத்தை காட்டணும் மீது எல்லாம் துக்ககரமானதுதான் இருக்கு. அதனால ஆரம்பம் முடிவு எல்லாமே பரமாத்மாதே சர்வபிராண ஏற்றுங்க, பரமபிராண ஏற்றுங்கிறதுனால அதை அப்படியே சரி பண்ணணும். பரமபிராண ஏற்று யாருக்கு வளர்ந்து பரமாத்மாவுக்கு தான் வளர்ந்து ஜீவாத்மாவுக்கு வராது. சந்தேகம் வந்து உள்ளது ஜீவனை கூட பிராண ஏற்று வருகிறே அப்படின்னு கேள்வி வந்து அதனாலதான் இந்த மாதிரிலாம் பிரிவு பண்ணார். இன்னொன்னு அப்படின்னு அவன் இல்லைன்னாக்கா சுந்தரவான் இல்லைன்னாக்கா யாரு நமக்கு ஐக்கிய சுகத்தையோ மோஷ சுகத்தையோ கொடுப்பா அப்படின்றது இதை ஆகாச ஆனந்தோ நித்தியாசனம் சொல்லிருக்கு. அதனால சர்வபிராமணன் ஏற்றுச்சோம்னா இந்திரமான கேள்வித்தானது, அசனாயாத்திரீத்தமே இந்திரமான கேள்வித்தானது. இதுக்கு மந்தமான கேள்வி தான், கேள்வியே சாதாரணமான கேள்வி. அதுக்கு பதில் சொல்றதுக்கு உபதேசம் சொல்லிருக்கேன். உபதேசம் என்ன அர்த்தம், அங்க ஆரம்பம் சமாவேசம் அப்ராட்சியா அன்னைக்கே சொன்னாரு. அந்த கேள்வி கேட்டியா ஆவேசத்தை தெரிஞ்சுடியா விசாரிப்பாரம் சர்வேகம் சொல்றேன் ஏன்டா அவனை கேட்டியா அப்படின்னு கேட்கிற அவனுக்கு தெரியல. அதில் ஆரம்பிச்சுட்டு சதுபிரவேசம் சத்யத்தியாசிரேசம் அதுக்கு பதில் ஒவ்வொரு பதில் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஐதவாத்மிகம் சர்வம் சத்யம் ச ஆத்மா சத்தி கேதோ அப்படின்னு பதில் ஒன்பது இடத்துலையும் திரும்ப திரும்ப இந்த ஆவர்த்தி இருக்கு. அதனால இங்கேயும் ஆத்மா சர்வாந்தரா அப்படின்னு எங்க இடத்துலயும் ஒரே பதில் சர்வாந்தரத்தின் பேசிக்கப்பட்டது. அதனால இந்த உபதேசத்து சத்தியத்யா உபதேசம் மாதிரி இதை எடுத்துக்கணும். அதனால வித்யா வேதம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சேன். அதுக்கப்புறம் அப்படி எப்படி சொல்ல முடியும், கேட்டவன் வேற வேலையாச்சு, அங்க ஒத்தர் தான் அங்க இங்க ரெண்டு பேராச்சு அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் அங்க இன்னொரு கேள்வி இன்போது வாட்டி கேட்டா சேர்த்து கேட்டோம் ஒன்பது சமாதானம் சேர்த்து உத்தாரக்கார் ஒன்பது சமாதானத்தையும் ஒன்னா சேர்த்து பழையதையில சமநிலைப்படுத்த சேர்த்து கேட்டோம் சமநிலைப்படுத்தி உபாசியமாக எடுத்துக்கணும் இத்தனை அந்த மாதிரிதான் எதிகாரம் எதிகாரம் எதிகாரம்னாக்க அந்நிய அந்நீர கிரகணம் அதாவது ஒருத்தர் தெரிஞ்சிருந்த இன்னொருத்தரும் தனியா ரெண்டு பேரும் ரெண்டு மாதிரி தெரிஞ்சிருந்தா ரெண்டு இவர் சொன்னதை அவர் எடுத்துக்கணும் அவர் சொன்னதை இவர் எடுத்துக்கணும் அந்நிய அந்நதீயம் அந்நீர கிரகணம் இன்னொருத்தரத இன்னொருத்தனால கிரகிக்கப்படுதல் எதிகாரம் ஒருத்தர் சொன்னதே ஒருத்தருக்கு சொன்னதே இன்னொருத்தர் எடுத்துக்கணும் இவருக்கு சொன்னதே அவர் எடுத்துக்கணும் பரஸ்பரம் பண்ணிக்கணும் அப்படி எடுத்துனாக்க எல்லாம் பெரிய கிரகத்து அதனால இவர் விரோதம் ஒண்ணுமே இல்லையே விரோதம் ஒண்ணுமே இல்லை அதனால எதிகார என விஷயம் தெரிஞ்சு விசேஷிக்கிறது என்ன விசாரிக்கிறது அப்படின்னா சர்வாந்தரன் யார் அப்படின்னு கேட்டாக்கா அந்த சர்வாந்தரனான எத்தனமான காமிச்சு கொடுக்கறது இந்த ரெண்டு பதிலும் ரெண்டு இடத்துலயுமே யாஜ்யவாக்கியம் சொல்றத ஒரே சர்வாந்தரனை விசேஷித்து விசேஷித்து சொல்றது அசனாயாத்திரிஷ்டா சர்வாந்தரா பிராணித்திற்கு பிராணித்திற்கு ரிஷ்டா சர்வாந்தரா சர்வாந்திரன் ஒத்தன் முக்கோண மாதிரி சர்வாந்திர பித்திர இந்த ரெண்டும் சேர்ந்துள்ளது இதான் விசேஷிக்கப்படுது இதான் விஷயம் ஆதரவான விரோதம் இல்லை இல்ல இல்ல வந்து எப்படினாக்கா அங்க ஒத்தன் தானே கேட்டேன் அவர் எப்படி அங்க வந்து இது ஒத்தன் பத்திரிகையில பதிலாம் வேற வேறையா இருக்கு அப்படின்னா சேயன் தேவதை ஐக்கியதான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் ஒரே தேவதை தான் ஆரம்பிச்சிருக்காரு அந்த பதவியை அதுதான் ஐவாத்மிகம் சர்வம் சத்தியம் ஆத்மா சத்தி சடகம் உபக்கிரமம் உபகம் மாறும் ஆரம்பமும் முடிவும் ஒரே மாறி இருக்கிறது ஒரே மாறி இருக்கிறதுனால இத எதிகாரம் பண்ணிவிட்டோம் அதாவது உணவு சம்பாரம் உபசம்பாரம் என்றாலே எல்லாம் நமக்கு சரியா போயிடுது எல்லாரும் சரியா போயிடுது அதனால இங்கே அப்படித்தான் சர்வாந்தரத்துவம் சர்வாந்தரத்துவன்றதுதான் ஆரம்பம் கேள்வியும் ஒரே கேள்வி அங்க அவர் கேட்டது என்னது யாரு சர்வாந்தரன் தன்மையை பிரம்மன் எஸ்பாக்ஷா அபரோக்ஷா பிரம்ம ஆத்மா சர்வாந்தர அது யாச்சு அப்படின்றது தன்மே யாச்சு அதை எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படிங்கிறது கேள்வி அதுக்கு பதில் அந்த சர்வாந்தரத்துவத்தை அழக்க சொல்றது இந்த ரெண்டு பிராண உபக்கிரமும் உபசம்பாரம் பதில் அத்தனையும் கேள்வி பதில் எல்லாம் சர்வாந்தரத்துவமாக முடிகிறது அதனால இந்த உபக்கிரம உபசம்பாரங்களை பார்த்தோம்னா கைவி சத்தியாகிரகம் சத்தியத்துவங்களான எல்லாம் ஒரே மாறி இருக்காங்க அதனால அந்த பதவியதை தான் ஒண்ணுதான் ஒரே பதவியதை ஒரே விசேஷம் ஒரே உபாசியம் விசேரணங்கள் வந்து வேற வேற அந்த மாதிரிதான் இங்கேயும் இந்திரமான் சர்வாந்தரன் அவனே எல்லாருக்கும் ஆத்மா அவனுக்கு ஒரு இடத்துல அபனாயாத்து வீதத்தை விசிட்டா இன்னொரு இடத்துல சர்வபாவத்திற்கு விசிட்டா அவன் அதனால உபக்கிரம உபசம்பாரங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதான் அப்படியே அப்படி ஏற்றுனாக்கா துரோகம் இல்லாம ஆயிடுறது. ஆகவே இந்த இடத்துல உசத்த பிரச்சனத்தில் சொல்லப்பட்ட சமாதானம், கவல பிரச்சனத்தில் சொல்லப்பட்ட சமாதானம் ரெண்டும் ஒன்றே, ரெண்டும் ஒண்ணு, ரெண்டும் ஒன்னா போயிடுது. அதை என்ன பண்ணிக்கணும், அப்படியே கிடைச்சிக்கணும். அதனால வித்யை சந்திச்ச வித்யாபேதம் கிடையாதுன்றத இந்த இடத்துல முடிச்சுட்டேன். ஆகவே இந்த அதிகாரத்தினுடைய சாரம் வித்யை குணாதிசன்மாவும் சர்வாந்தரத்திலே பாதிக்கும் அப்படின்னு அதிகாட்சிகள் கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.